கண்ணில் ஒரு மின்னல் வந்தது, அடிக்கண்ணே அழகு பெண்ணே. காதல் ராஜாங்க பறவை தேடும் ஆனந்த உறவை, சொர்க்கம் என் கையிலே. தேடும் ஆனந்த உறவை சொர்க்கம் என் கையிலே.